காற்றி ஏன் வாடுதோ, மேகம் தன்னை மேகம் மோதி மின்னல் மின்னுதோ, மின்னல் இந்த நேரம் எந்தன் கண்ணில் மின்னுதோ, ஒரு ராகம் புது ராகம் அதில் சோகம் தான் ஏனோ, யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ. கூட்டத்திலே கோயில் புறா